ஓம் அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. மாழு மாண்டவனே அருணாச்சல ஈஸ்வரா பரம குருவாகியே பாவங்களை போக்கிடும் பக்தி மலை ஆழ்பவனே அருணாச்சல ஈஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. Thank you. தரிசனங்கள் கண்களிலே தோன்றுதி. ஏகலிங்க தத்துவமாயிருக்கும் பரமேஸ்வரா, அர்த்தநாரி தத்துவத்தில் ஆட்சி செய்யும் ஈஸ்வரா, கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா, பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா, கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா, பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய மே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாய மே. மோக்ஷம் தந்தருளும் அருணைமலை வாச வாசனே கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வர சர்வமாளும் சங்கரேஸ்வர அருணை ஈஸ்வர கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வர சர்வமாளும் சங்கரேஸ்வர அருணை ஈஸ்வர ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய மே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாய மே அருணாச்சல சிவா அருவுருவா சிவாய் ஆகி நின்றிடும் அண்ணாமலை சிவா, அகிலமாளும் அருணை ஈசனி அருணாச்சல சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அடிதான் போற்றினேன் எண்ணமெல்லாம் நடத்திட செய்வார் எனது பரமனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அருணாச்சல

வெப்பிலையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டு மரம் திருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா அமர்ந்தவளே ஒரு அன்பு வரமே வேண்டும் வரம் யாவும் அம்மா நீ தருவாயே எலுமிச்சம் கனி மாலை நான் சாற்ற அருள்வாயே காளி காளி மா காளி வெப்பிலையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டும் வரம் தருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா காளியம்மா ಮಾ